శ్రీమన్నోహోతన రంగనాథరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నోహోతన లక్ష్మణారత్రాత్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నోహోతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్ పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రాహార్యం భజామస్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్యమమవాచ విమాం ప్రసూక్తాం సంజీవయత్యకిల శక్తిధర స్వదాహం అన్యా సహస్రచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీపరాశరభట్టార్యః శ్రీరంగేశ పురోహితః శ్రీవత్సాంగసుత శ్రీమాన్ శ్రేయసే మేస్తు భూయసే. నమస్తేస్తు వరాహాయ లీలయోద్ధరతే మహీం గురమధ్యగతే యస్య మేరుః గణగణాయతే. కైశిక మాహాత్మ్యం, కైశిక పురాణ పఠనం వాసிக்கக்கூடிய நாள் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பார்னுக்கு முன்னாடி கைசிக பட்டணம் புராண பட்டணம் வாசிச்ச பிறகு பார்ண பண்ணா அவ்வளவு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சகலவிதமான ஸ்ரேயஸ்களுக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு கார்த்தால நம்மளால இதை பண்ண முடியாது. ஏன்னா கார்த்தால காரியங்கள் இருக்கிறபடியினால நம்மால வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அடியேனுக்கும் இன்னொரு இடத்துல நாளை கார்த்தால ஒரு இதே கைசிக புராண பட்டணம் அடியேனுக்கும் இருக்கு. ஒரு ஜூம் ரெக்கார்டிங்ல அடியேனுக்கு கைசிக புராண பட்டணம் சொல்லியிருக்கா. ஆகையினால அடியேனுக்கு திடீர்னு தோணித்து நேற்று நம்ம குரூப்லயும் நாம வந்து கைசிக புராணத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா ஏகாதசி தினமா இருக்கு. யூஎஸ்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்ப துவாதசி ஆரம்பிச்சுடுத்து. ஆகையினால அவள் எல்லாரையும் மனசுல உத்தேசிச்சு இந்த கைசிக புராணம் எப்படி, எதற்காக இது நடந்தது, இந்த புராணத்தை ஏன் நாம் வாசிக்க வேண்டும், இது வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, சகலவிதமான ஸ்ரேயஸ்களும் நமக்கு எப்படி உண்டாகும், எந்தெந்த மாதிரி நமக்கு எல்லா விதமாகவும் ஒரு ஸ்ரேயஸ்கள் சொல்லப்படுகின்றன, நாம் எப்படி வாழறோம் அப்படின்றதெல்லாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த நம்பாடுவான் சரித்திரம் மூலமாக பெருமாள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறார். இது வராக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது வராக புராணத்தில் இந்த பிரகரணம் வருது. அதில் ஏறக்குறைய 90 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 90 ஸ்லோகங்கள் மூலமாக அழகான ஒரு சரித்திரமானது சொல்லப்படுகின்றது. வேதம்தான் எல்லாத்துக்கும் பிரதானம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு புராணங்களில் வருது. வேதம் வேதத்தை காட்டிலும் வேதத்திற்கு விரோதமாக எந்த விஷயங்களையும் பெரியவர்கள் எடுத்து சொல்வதில்லை. அது ராமாயணமா இருந்தாலும் சரி, மகாபாரதமா இருந்தாலும் சரி, பாகவதமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வேதத்திற்கு உபபிரம்மணமாக ஏற்பட்டதுதான் இந்த புராணங்கள் எல்லாமே. வேதத்தை உபபிரம்மணார்த்தாய அப்படின்னே வால்மீகி பகவான் சொல்றார் ராமாயணத்தை சொல்லும் பொழுது. அதே மாதிரி ஒருபடி மேல போய் பாகவதத்தில் சொல்லும்பொழுது நிகம கல்பத்தரோகோ கலிதம் பலம் அப்படின்னே சொல்றார். வேதத்திலிருந்து நழுவி விழுந்த பழம் இந்த பாகவதம் அப்படின்னே சொல்றார் பாகவதத்தை சொல்லும்பொழுது. அது மாதிரி எல்லாமே வேதத்திலிருந்து ஏற்பட்டதுதான். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு புரிவதற்காக. வேதம்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி பெருமாளை அடைய வேண்டும், பெருமாளை அடைவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் பெருமாளை அடைவதற்கான வழிகள் என்னென்ன, உபாயமாகவும் உபேயமாகவும் பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான், மோட்சம்னா என்ன, அதே மாதிரி நாம எப்படி இருக்கோம், நமக்கு தடங்களாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது, இதெல்லாமே இந்த கைசிக புராணத்தில் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் எம்பெருமானே சொல்ற விஷயம் நம்பாடுவான் சரித்திரத்தின் வாயிலாக சொல்றார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதான்னு ஒரு தனியன் நம்ம சேவித்தோம். காரணம், இந்த கைசிக புராணத்திற்கு பராசர பட்டர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ரொம்ப அழகாக தமிழில் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். பிதேவ மனுஷியானாம் வேத சக்ஷு சனாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்துவஹித புருஷார்த்தங்களை விவரிப்பதற்காக வேதமானது ஏற்பட்டிருக்கு. அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு தெளிவாக சொல்வதற்காக இந்த வித்யாஸ்தானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், அதே மாதிரி நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரங்கள், அஷ்டாதச புராணங்கள், இதிகாசங்கள், இவைகள்லாம் வேதத்தில் அதாவது சிக்ஷா வியாக்க வேதத்தினுடைய அங்கங்களாக ஆறு, அங்காணி வேதா சத்வாரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாளும் பத்துன்னு வேதம் நாலு விதம் ரிக்கஜு சாம அதர்வணன்னு சொல்லிட்டு அதில் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு ஆறு அங்கங்கள், அதோட நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அதே மாதிரி உபபிரம்மணங்களாக சொல்லப்பட்ட தர்மசாஸ்திரங்கள், அதே மாதிரி உத்தரமீமாம்சா, இப்படியெல்லாம் பிரம்மபாக உபபிரம்மணங்கள், தர்மபாக உபபிரம்மணங்கள்னு ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டு இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். ஏன்னா நமக்கு சத்துவகுணம் நமக்கு அதிகமாக வெளிப்படணும். சத்வா சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி சத்துவம் விஷ்ணு பிரகாசகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்துவகுணம் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். அதே மாதிரி சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எம்பெருமான் மகாவிஷ்ணுவை நமக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும் அந்த சத்துவகுணம். ஆகையினால சத்துவகுணம் நமக்கு தேவைப்படணும். எப்பவுமே நாம் சாத்விகமாகவே இருந்துருக்கணும். சாத்விகமாக இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரியான புராண கதைகள் நமக்கு தெரியணும். இந்த கார்த்தி மாசத்துல சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய துவாதசி தினம், அதாவது ஏகாதசி முழுவதும் விழித்திருந்து துவாதசி தினத்திலே இந்த புராண பட்டணத்தை கேட்டால் நமக்கு ஒரு மிகுந்த சிரேயஸானது ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காலம் நமக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடியினால நாம இப்படிப்பட்ட துவாதசி தினத்திலோ நாம் எப்படி இருக்கிறோமோ அது வந்து அந்த மாதிரி நாம் இந்த சரித்திரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளியுரு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் ஏனத்து உருவாய் இடந்த ஞானப்பிரான் அப்படின்லாம் சொல்லிருக்கா வராக பெருமாளை பத்தி. அப்பேற்பட்ட வராக பெருமாள், அந்த வராக பெருமாள் பிராட்டியினிடம் தெரிவித்த ஒரு இந்த சரித்திரத்தை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராட்டி வராக பெருமாளிடத்துல பிராட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு தனி ஈடுபாடானது இருக்கும். ஏன்னா பூமி பிராட்டிக்கு வராக பெருமாளிடத்துல ஈடுபாடு வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், அந்த பிராட்டியினிடத்து அந்த பெருமாளுக்கு ஜனங்களிடத்துல அப்படிப்பட்ட ஒரு பரிவு. அதனால்தான் வராக தியான ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது கூட அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம் அப்படின்னு எடுத்து சொல்றார். நயாமி பரமாங்கத்திம், யார் என்னை அவர்களுடைய சிந்தனையிலே ஜாகிரதையிலே நன்றாக நல்ல சிந்தனையிலே அவர்கள் இருக்கும் பொழுது நம்மை அடியேனை நினைத்து கொண்டிருக்கின்றனரோ அப்படிப்பட்டவர்களை நான் அவர்கள் சிந்தையில் நல்ல சிந்தனையில் இல்லாத பொழுதும் கூட அவர்களை நான் மறந்துவிடாமல் நல்ல கதிக்கு அழைத்து செல்வேன். நம்மளுடைய நல்ல காலத்துல எம்பெருமானியே தியானித்துக் கொண்டிருந்தால் நாம் யார் என்று நமக்கு தெரியாத காலத்துல, அதாவது அந்திம தசையில நம்மளை பெருமாள் ஞாபகம் வச்சுட்டு நம்மளை கரையேற்றுவான். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நாராமி பரமாங்கதி, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அதாவது ரொம்ப பிரசித்தமான அகம் ஸ்மராமி மத்பக்தம் வராக சரம ஸ்லோகம் இது. அப்படிப்பட்ட பெருமாளிடத்திலே பிராட்டி கேட்கிறாள், நல்ல அகம் தவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய சிஷ்யாயிட்டேன் பாரியா ஆயிட்டேன். பெருமாள் கேட்கிறான், பிராட்டியை காப்பாற்றி கொண்டு வருகின்றான். அப்ப பிராட்டி ஓன் அழறா. இப்போ பிராட்டி ஓன் அழும்பொழுது பெருமாள் கேட்கிறான், நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே அப்புறம் ஏன் அழற அப்படின்னு கேட்கிறா. அப்ப சொல்றா, அகம் தவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய சிஷ்யை அது போல பாரியையும் கூட, அதனால நீ என்னை காப்பாற்றி விட்டாய். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பல சங்கடங்கள்ல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கரையேற்றுவதற்காக ஏதாவது ஒரு லகு உபாயமானது சொல் அப்படின்றார். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் எம்பெருமானை அடைவது என்பது மிகவும் கடினம். யாக யஜ்ஞாதிகள் பண்ணி அவன் அடைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் நம்மை யாக யஜ்ஞாதிகள் மூலமாக எம்பெருமானை அடைய விடாது. ஆகையினால நமக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும், வார்த்தைகள் தவறாமல் நடந்துக்கணும், சர்வதா எம்பெருமானை தியானிக்கணும், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சத்தியம் தவறாமை அப்படின்றது ரொம்ப முக்கியம், சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக பெருமாள் சில விஷயங்களை நம்ம இடத்துல தெரிவிக்கிறான். பெருமாளே நேரடியாக தெரிவித்தால் நாம் அதை கேட்போமா அப்படின்றது தெரியல. இது என்னைக்கோ நடந்த அழகாக இதை நமக்கு பிராட்டியின் வாயிலாக உணர்த்தி காட்டுகின்றான் பெருமாள். அப்படி வராக பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் தான் இந்த கைசிக புராண மகாத்மியமாக சொல்லப்படுகிறது. இது நம்பாடுவான் அப்படின்ற ஒருவனை கொண்டு வந்து அவன் மூலமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்தான் பெருமாள். அதனாலதான் வராக அவஸ்தையில பிராட்டிக்கு அருளி செய்த வார்த்தைகளை பெருமாள் எப்படியும் கடைபிடிப்பார், பெருமாள் எப்படியும் அதை கைவிட மாட்டார். பிராட்டிக்கு அருளிய வார்த்தைகளை பெருமாள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இங்க லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரிக்கும் பொழுது திருப்பாவையிலையும் சரி, அதே மாதிரி நாச்சியார் திருமொழியிலையும் சரி, பல இடங்கள்ல அவள் வராக பெருமாளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பெருமாளுடைய மகாத்மியத்தை பெருமாளுடைய பெருமைகளை மிக அழகாக சொல்றார். பாசிதூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் பாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்கனும் பேராவே. நாச்சியாரே சொல்ற விஷயம் இது. திருப்பாவையில பல இடங்கள்ல சொல்றா இந்த பெருமாளுடைய விஷயத்த. ஏன்னா அவனை பற்றி நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையினால. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடின்னு சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்றா, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்றா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்றா. நீ வாய் திறவாயினா ஒரு இடத்துல கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னா, பங்கைய கண்ணானை பாடவும் நீ வாய் திறவாயின்னு, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாடவும், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடவும் நீ இப்படி எம்பெருமானை பற்றி பாட பாடன்னு எம்பெருமானை பாடாத பாட்டெல்லாம் பாட்டணும் அப்படின்லாம் கேட்டா பெரியவா. அப்படி எம்பெருமானை பற்றிய பாட்டுக்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாட்டுக்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு ராகம் தேவைப்படுறது. ஏனோ தானோ அப்படின்னு பாடுறதுக்கு பேர் பாட்டு கிடையாது. ஏன்னா பாட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நாச்சியார் பெருமாள் விஷயத்துல பாடின பாட்டை பற்றி எடுத்து சொன்னோம். இப்போ எம்பெருமான் கானலோலன் அப்படின்னு ராமாயணத்திலேயே கூட சொல்லப்படுறது. எப்படிப்பட்ட கானலோலன் அவன் அப்படின்னு சொல்றார். ராமன் கானலோல பிரியனா இருக்கக்கூடியவன், பாட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடியவன் அவன். பாடல் அப்படின்னால் ராகம் நிறைந்தது பாடல்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு இருக்க பாடல்லாம் பாட்டு கிடையாது. கைசிகம் அப்படின்னு ஒரு ராகம், அந்த ராகத்தில் இயற்றிய ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், புராணங்களில் வர ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் ஸ்லோகங்களாக தான் இருக்கும், சின்ன ஸ்லோகங்களாக தான் இருக்கும். ஆனால் அவைகளை பாடும்பொழுது ராகமாக கைசிக ராகத்திலே பாட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் இதில் ஆரம்பித்து பெருமாள் பிராட்டியினிடத்திலே சொல்லிக் கொண்டு வரக்கூடிய கதை, பிராட்டிக்கு சொன்ன கதையாக நாம் இதை பார்க்க கூடாது. நமக்கு பெருமாள் சொன்ன கதையாகத்தான் எடுத்துக்கணும் இத. அப்படி ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ வாப்ய ஜானதா யோமே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா. சிறப்பாக பாடக்கூடிய ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி வச்சு பாடணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 மணியிலிருந்து 4.5 மணிக்குள்ள. சில பேர் அதை 4 மணியிலிருந்து 5.5 மணிக்குள்ளன்னு சொல்லிக்கிறார். ஆனால் 1.5 மணி நேரமாக பிரித்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது 3 மணியிலிருந்து ஆரம்பித்து 4.5 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுறது. அப்படி ஏன்னா 4 மணியிலேருந்து ஆரம்பித்து 5.5 மணி அப்படின்னு சில வியாக்கியானங்களில் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையே மார்கழி மாதத்தில் அருளி செய்தால் தேவர்களுடைய ஒரு பிரம்ம முகூர்த்த காலமாக அது சொல்லப்படுகிறது. தனக்குன்னு வரும்பொழுது தையொரு திங்களும்னு வரும்பொழுது அவள் சூரியோதயத்திற்கு பிறகு அவள் பாடுகிறாள். உத்தராயணம் சூரியனானவன் உதிக்கின்றான், ஆகையினால தையொரு திங்களும் அப்படின்னு தனக்கு தேவைப்பட்ட விஷயத்துல அவள் தையொரு திங்களும்னு பாடிக்கொண்டாள். தத்துவங்களை உபதேசிக்கக்கூடிய அளவிலே அவள் மார்கழி மாசத்து நோன்பாக தேவர்களுடைய சொல்லப்பட்டு 3 to 4, 4 to 5 அப்படின்னு சொல்லான்னு ஒரு வியாக்கியானமும் சொல்றா. ஜாகரேது விசாலாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் சொல்றான், பிராட்டியின் இடத்துல எவன் ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்திலே தனக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றானோ தமது அவனுடைய திருக்கல்யாண குணங்களை உணர்த்தக்கூடிய அளவிலே சரித்திரங்களை சொல்லிக்கொண்டு பாடுகின்றானோ அப்படின்னு எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் நம்மீது பக்தி கொண்டவனாக எவன் ஒருவன் என்னை ஸ்தோத்திரம் செய்கின்றானோ அப்படின்னு பூமி விராட்டியின் இடத்திலே பெருமாள் எம்பெருமானை பற்றி பாடுபவன் விஷயமாக எடுத்து சொல்கிறான். யாவந்தி துவாட்சரான் யஸ்ய கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகியதே. இந்த இடத்துல ஒருவன் என்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இந்த புராணத்தினுடைய கதையானது ஆரம்பிக்கிறது. பெருமாள் பிராட்டியின் இடத்துல சொல்றான். பிரத்யொரு அக்ஷரமும் இங்க வியாக்கியானம் பண்ணப்படுறது. இங்கே ஒரு நம்பாடுவான் அப்படின்ற இந்த பெயர் பட்டர் அந்த சண்டாளனுக்கு வைத்த பெயர். தாழ்ந்த ஜாதியிலே பிறந்த ஒருவன் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு பக்தியின் மூலமாக அவன் பாடிய பாடல் இது. அவன் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்ற ஆசையினாலே பல நாட்களாக விரதம் இருந்து அவன் இந்த கைசிக துவாதசி தினத்திலே அவன் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றான். எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றான். இது திருக்குறுங்குடியில நிஜமாகவே நடந்த ஒரு சரித்திரம் இது. இன்றளவும் இன்னைக்கு ராத்திரி போனால் அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும் திருக்குறுங்குடியில. அது இன்னமும் 48 நாள் விரதம் இருந்து அந்த நம்பாடுவான் வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அழகாகவே அந்த கோவிலேயே இருந்து விரதம் இருந்து அதே மாதிரியே நம்பாடுவான் போலவே வேஷமிட்டு கொண்டு பிரம்மராட்சசன் போலவே வேஷமிட்டு கொண்டும் அவர்கள் அந்த சரித்திரத்தை மிக அழகாக காண்பிப்பார்கள். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல அந்த சரித்திரம், திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய அந்த சரித்திரம் அது. அப்படி எம்பெருமானுடைய புகழ், பிராட்டியினுடைய புகழ், இப்படி எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அளவிலே சரித்திரமாக ஆரோக அவரோகண கிரமத்தோட இந்த பாடக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த ஜாதியிலே பிறந்த ஒருவன் நம்பாடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் இந்த எம்பெருமானை பற்றி பாடுகின்றான். ரூபவான் குணவான் சுத்தஹா சர்வ தர்ம பிருதாம் வரஹா நித்யம் பசியதி வை சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயாம். சொர்க்கலோகத்தில் இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய அனைவரை காட்டிலும் அழகுள்ளவனாக இருக்கக்கூடியவன் அவன். புண்ணியம் பண்ணா புண்ணியத்தை அடையலாம், பாபம் பண்ணா பாபத்தை தான் அடைய முடியும். சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாபேன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியகார போன ஜென்மத்தில் நாம நல்ல விஷயங்களை பண்ணி கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்தில் நாம் பாபத்தையே அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா, பரம பாப்பியா நான் இருக்கிறேன் அப்படின்னா, போன ஜென்மத்தில் நான் பரம பாப்பியா இருந்தேன் அப்படின்னு தான் காரணம். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பல ஜென்மத்தில் நடந்ததற்கான சான்றாக அமைகின்றது. ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி, பல ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல நாம் பண்ண தபஸ் மூலமாகவும் சமாதியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பானது கிடைச்சிருக்கு. ஆகையினால இந்த பிறப்பின் பயனாக நாம் எம்பெருமானை சர்வதா தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அப்படி தியானித்த அந்த நம்பெருமான் நம்பாடுவான் விஷயமாக சொல்லப்படக்கூடிய கதை இந்த கதை. இந்த கதையை பெருமாள் பூமி பிராட்டியினிடத்திலே சொல்கிறார். அப்போ பூமி பிராட்டிக்கு அளவற்ற ஒரு சந்தோஷம். அவோ வராக பெருமாளிடத்திலே பூமி பிராட்டி சில விஷயங்களை எடுத்து சொல்றார். வேதங்கள், அதே மாதிரி ரிஷிகள், இவைகள் சொல்றா போல இல்லாம நம்பாடுவான் விஷயத்தை உணர்த்தும்படியாக நீங்களே சில விஷயங்களை எடுத்து சொல்றீங்கோ, இப்போ நம்பாடுவான் விஷயமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்றீங்களே, அப்படி நடந்த சரித்திரத்தை என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிராட்டி பெருமாள் இடத்துல கேட்கிறார். கச்ச பீத பிரபா வேண சித்திம் பிராப்தோ மகாதபா அப்படின்னு சொல்றார். அது யார் அது, அவனுடைய சரித்திரம் என்ன, அந்த சரித்திரத்தை எனக்கு நீங்க தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சரித்திரத்தை பெருமாள் பிராட்டியினிடத்தில் எடுத்து சொல்றான். சுருணு தத்வேன தே தேவி, பூமி பிராட்டியினிடத்தில் வராக பெருமாள் சொல்றான், இந்த லீலைகள்லாம் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா இல்லை, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், தெற்கு திசையில நடந்த விஷயத்தை நான் சொல்றேன், அதை நீ கேட்டுக்கோ. அந்த விஷயத்தை உன் மூலமாக இந்த கைசிகை துவாதசி தினத்திலே இந்த புராண பட்டணத்தை யார் ஒருவர் கேட்கின்றனரோ அவர்கள் அனைவருக்கும் இந்த விஷயமானது சொல்லப்படுகின்றது. அனைவரும் இந்த சரித்திரத்தை கேட்டு சிரேயத்தை பெற வேண்டும். அப்படின்னா மகேந்திர பர்வதத்தில் நடந்த ஒரு விஷயம் அதுதான் திருக்குறுங்குடி. அந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை சொல்றார். பக்தியோட ஒரு பரம பாகவதன் விரதம் பாடுவதற்காக அந்த திருக்குறுங்குடியிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய நம்பியை சேவிப்பதற்காக அந்த நம்பாடுவான் என்று சொல்லக்கூடியவன் எழுந்தருளுகின்றான். பல நாள் விரதம் இருந்த காரணத்தினால அவன் தேகமானது இழைத்து காணப்படுகிறது. ஒரு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ துவாதசி, அந்த சுக்லபக்ஷ துவாதசி தினத்தில் இரண்டாவது ஜாமத்தில் ராத்திரி திருப்பல் எழுச்சி பாட வேண்டும் அப்படின்னு எழுந்து கிளம்பி போறான். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அப்படின்றதுதான் அவனுடைய எண்ணம். அப்படி அவன் எழுந்து வரான். அந்த சமயத்தில் ராத்திரி நடந்து வந்துருக்கிற போது அந்த சமயத்தில் ஒரு பிரம்ம ராட்சசஸ் அந்த இடத்துல வருது. அந்த பிரம்ம ராட்சசன் கையில் அவன் அகப்படுகிறான், சிக்கிண்டான். சிக்கிண்ட உடனே பிரம்மராட்சசன் ரொம்ப பலசாலியா இருக்கான். நம்பாடுவான் அப்படின்றவன் சண்டாளன், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், எம்பெருமானை நினைத்து நினைத்து உருகிய உள்ளம் படைத்தவனாக உடல்ல பலம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனா அந்த பிரம்ம ராட்சசனோ பயங்கரமான ஒரு பலத்தோட இருக்கான். அவனுக்கு பலம் இல்லை, வீரத்தை காட்டி தப்பிச் செல்ல முடியாது அவனால. அதனால ஒரு அவன் வந்து ஒரு பிராமணன் இல்லை. அவன் ஒரு பிராமணனா இருந்தான்னா மந்திர தந்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவனால் கிளம்பி போயிருக்க முடியும். ஆனால் மந்திர தந்திரங்களை காண்பிச்சும் அவனால் கிளம்பி போக முடியல. அவன் ரொம்ப அகப்பட்டவனாக இருக்கிறான். அவன் இப்போ அகப்பட்டவனாக இருக்கும்போது அழகா பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னால், கச்சாமி சந்தோஷ ஈதும் அகம் ஜாகரேன ஹரிம் கானனே புண்டரீகாட்சம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசம் உஞ்சமாம். ஏ பிரம்மராட்சசனே, என்னை விட்டுவிடு, நான் சர்வேஸ்வரனை பாடுவதற்காக சென்று வருகிறேன். அவனை நான் பாட வேண்டும், ஆகையினால என்னை நீ விட்டு விடுவாயாக என்றா. உடனே பிரம்மராட்சஸ் சொல்றது, அலட்சியமா அவனை பார்க்கிறது, பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோடு அவன் மேல விழத்துக்கு போறது. நம்பாடுவான் தடுத்து நிறுத்திட்டு, நீ இப்படி ஓடி வந்து என் மேல விழறியே, இது நியாயமா? நான் வந்து எம்பெருமானை சேவிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, அப்ப கூட நீ என் மேல வந்து விழறியே அப்படின்றா. அப்போ அந்த பிரம்மராட்சன் சொல்றது, நான் பசியோட இருக்கேன், மனித மாமிசத்தை உண்ண வேண்டும்ன்றது எனக்கு ஆசை. அந்த ஆசையின் காரணமாக நான் இப்போ சீற்றத்தோட ரொம்ப கோபத்தோட இருக்கேன். அந்த கோபத்தோட உன்னை வந்து நான் அடக்கி ஆளப்போகிறேன், உன்னை சாப்பிட போறேன். ஊவாச்ச வச்சனம் கோரம் மானுஷா ஹாரலோலுபகம். உடனே பிரம்மராட்சசன் நம்பாடுவான் இடத்துல சொல்றான், நீ ரொம்ப இளைச்சி இருக்க, நானும் ரொம்ப பசியோடு இருக்கேன், நீயும் வந்து என்னை அடக்கி என்னை விட்டு தப்பிச்சு செல்ல முடியாத நிலைமையில இருக்க, உன்னிடத்துல சக்தி இல்லை, எனக்கு சுலபமா போயிடுச்சு, நான் உன்னை ஈஸியா சாற்றுவேன், நீ கவலைப்படாத. ஆகையினால உன்னை சாப்பிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், உன்னை விட்டுட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு. அதனால உன்னுடைய உடல் உறுப்புகளை தனித்தனியா பிரிச்சு எடுத்து நான் உன்னை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், உன் ரத்தம் தனியா உன்னுடைய மாமிசங்கள் தனியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய பசியை தீர்த்துக்கணும் நான் இப்போ. ஆகையினால உன்னுடைய என்னுடைய பசியை தீர்த்து கொண்டு நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பிரம்மராட்சசனுடைய வச்சனங்களை கேட்டுட்டு அந்த நம்பாடுவான் சொல்றான், வாஸ்தவம் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னிடத்துல மன்றாடி ஒன்னு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னால், எம்பெருமானுக்காக பாடல் பாட வேண்டும், இந்த கைசிக துவாரசி தினத்திலே எம்பெருமானுக்காக நான் பாடல் பாட வேண்டும், என்னுடைய ஆசை அது. நான் விரதம் மேற்கொண்டு இருக்கிறேன். சுருணு தத்துவம் மகாபாக பக்ஷயோகம் சமுபாகதா. நீ எவ்வளவு பெரிய பெரிய கைகள் கொண்டவன் எனக்கு தெரியும். என்னை அடிச்சு சாப்பிடுறது உனக்கு பரம சுலபமான காரியம். அதனால நான்முகன் உனக்கு அந்த அளவுக்கு சக்தியும் கொடுத்துருக்கான். என்னை படைச்ச பிரம்மா நான் உன் கையால எம்பெருவானை பற்றி பாடல் பாடி திருப்பள்ளி ஏற்றி பாடி பிறகு நான் உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இது. எம்பெருமானை பற்றி பாடுவதற்காக நான் விரதம் மேற்கொண்டு இருக்கிறேன். ஆகையினால என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. நான் வாக்கு தவற மாட்டேன், நீ கவலைப்படாத. ரக்ஷமாம் விரதபங்காத்து, விரத பங்கத்திலிருந்து என்னை காப்பாற்று. என்னுடைய விரதம் பங்கமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஏ பிரம்மராட்சசனே உன்னிடத்துல இருக்கு அப்படின்னு நம்பாடுவான். பிரம்மராட்சசனை பார்த்து மன்றாடி கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நான் உன்னிடத்துல வந்துடுறேன், உன் மனதுக்கு எது சரின்னு படுறதோ அதை நீ செய்ய, நீ கவலையே படாத, நான் உன்னிடத்துல வந்துடுறேன், நீ கவலையே படாத. இத கேட்கிறான் பிரம்மராட்சஸ். அதை கேட்டுட்டு பசியால நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன், நீ இப்படி என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்ட, என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்டு ஏ சண்டாளனே, என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்டு நீ போயிட்டு திரும்பி வருவியா? நான் பசியால வாடின்றிருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியும். நான் பசியால வாடின்றிருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சும் கூட இப்போ என்னுடைய ஸ்தித்தியை பார்த்தும் கூட நீ வந்து என்ன விட்டுடு வைப்பியா? நீ என்கிட்ட திரும்பி வருவியா? உன் மனதிற்கு என்ன பட்டு படுவதோ அதை செய்யின்னு சொல்றியே, அப்படி செய்யறதுக்கு நீ விடுவியா? நீ வருவியா என்கிட்டேந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு பிரம்மராட்சசன் கேட்கிறான். உடனே நம்பாடுவான் சொல்றார், நீ கவலைப்படாதே, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிரம்மராட்சசன் சொல்றது, தன்னுடைய உடல் ஓரிடத்திற்கு சென்றால் அழிந்து விடும், உயிர் போய்விடும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் எங்கயா வருவானா? அவன் முட்டாளா? மறுபடியும் என்கிட்ட வருவேன் நீ பொய் சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டான். பிரம்மராட்சசனுடைய வார்த்தைகளை கேட்ட நம்பாடுவான் ரொம்ப அழகா பதில் சொல்றார். அவனிடத்துல என்னுடைய பூர்வ கர்மாக்கள் காரணமாக நான் இந்த ஜென்மத்தில் சண்டாளனாக பிறந்திருக்கிறேன். ஏதோ ஒரு ஒரு வாசனா மூலமாக, ஒரு நல்ல பலன் மூலமாக எனக்கு எம்பெருமான் மீது ஒரு அளவு கடந்த பக்தி ஏற்பட்டிருக்கு. எம்பெருமான் மீது அளவு கடந்த ஒரு பக்தியின் காரணமாக நான் சிலவற்றை சொல்றேன். நான் எம்பெருமான் மேல அதீத பக்தியோடு இருக்கக்கூடியவன். நான் எம்பெருமான் மேல ஒரு அதீத பக்தியோடு இருக்கிறபடியினால் நான் சில விஷயங்களை சொல்றேன். எம்பெருமானிடத்திலே பக்தி, அதீத பக்தி வைத்தவர்கள் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள். நான் சில விஷயங்களை சொல்றேன். மூன்று லோகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதற்காக நான் செல்கின்றேன். அங்கு போயிட்டு கண்டிப்பா என்னுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு நான் வருவேன். அப்படி வரலன்னா சில பாபங்கள் என்னிடத்துல வந்து சேரும். என்னன்னு நான் சொல்றேன், என் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்டுக்கோ. அப்படி நான் வார்த்தைகளை சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். எம்பெருமானுடைய அனுகிரகத்தின் பேர்ல நான் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். ஒருவேளை நான் சத்தியம் தவறினால் எல்லாம் எனக்கு வரும், நீ கவலையே படாது. எல்லா விதமான பாபங்களும் எனக்கு வரும். ஒரு எல்லாவற்றிற்கும் காரணமான சத்தியத்தை மீறினால் எந்த பாபமானது வருமோ அந்த பாபம் நான் உன்னிடத்திலே பொய் சொன்னால் வரும். ஒருவேளை நான் இங்க திரும்பி வரலன்னா, நான் சொல்றது பொய்னா, மன்மதனுடைய பானங்களுக்கு இலக்காகி மற்ற பெண்களை நாடுவதனால் ஏற்படக்கூடிய பாப்பங்கள் என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ, தஸ்ய பாபேன லிப்யேயம், மாற்றான் மனைவியை அபகரிப்பது, மன்மத பானத்தினால் பீடிக்கப்பட்டு மற்றவர்களுடைய மனைவியை அபகரிப்பதனால் ஏற்படக்கூடிய பாப்பங்களுக்கு நான் ஆளாகி நிற்பேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பந்தி பரிமாறுறான் ஒருத்தன். அந்த பந்தி பரிமாறும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான சுவையோடு சாதத்தை போட்டுட்டு தனக்கென்று வரும்போது வேற ஒரு சுவை கூடினதாக, மற்றவாளுக்கெல்லாம் உப்பு போடாம தனக்கு மட்டும் கரெக்டா உப்பு போட்டுக்கிற மாதிரி இருந்து ஒரு வேறுபாட்டை சுவையிலே காண்பித்தால் பந்தியில ஏற்படக்கூடிய பாபம் எப்படி ஏற்படுமோ அந்த பாபத்தை அடைபவன் நான். பாகபேதம் துய குறியாத். அதே மாதிரி ஒருத்தனுக்கு தானமா ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை ஸ்திரியம் புக்வா ரூபவதீம் புனர்யத்தாம் வினிந்ததீ. யார் ஒருத்தன் அழகான பொண்ணை அவளுடைய இளமையிலே நன்றாக அனுபவித்து விட்டு அவளுக்கு வயதானவுடன் அவளை விட்டு செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பம்லாம் எனக்கு வரும். அதே மாதிரி எவன் ஒருவன் யோ அமாவாஸ்யாம் விசாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் விரஜேத். யார் ஒருவன் அமாவாசை அன்று பெண்ணிடம் சேருகின்றானோ, அதே மாதிரி ஸ்ராத்தம் பண்ணிட்டு ஒரு பெண்ணோட சேருவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பம்லாம் எனக்கு வரும். புக்வா பரஸ்ய சாந்தானி ஸ்தானானி யத்தம் நிந்ததி நிர்கிருணஹா. ஒருத்தன் மற்றவன் கையால சாட்டுட்டு அவன் கையால சாப்பிட்டுட்டு அவன் சாப்பாட்டுக்கே அவனுக்கே கருணை இல்லாமல் அவனையே நிந்திச்சானா, சாதம் போட்டவனையே எவன் ஒருத்தன் திட்டி தீக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் எனக்கும் வரும். யஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி. எவன் ஒருத்தன் தன்னுடைய கன்னிகையை ஒருவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கன்னிகையை அவனுக்கு தராமல் மறுக்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பம்லாம் நமக்கு வரும், எனக்கு வரும். அதே மாதிரி எவன் ஒருவன் ஷஷ்டி அஷ்டமி ஷஷ்டி அஷ்டம் யோர் அமாவாஸ்யா சதுர்தசியோஸ்ச நித்யசஹம் அஸ்நாதானம் கதிம் கச்சேத். அஸ்நாதானம் கதிம் கச்சேத். எவன் ஒருவன் ஷஷ்டியிலையும் அதே மாதிரி அஷ்டமியிலையும் அமாவாசையிலையும் சதுர்த்தியிலையும் சதுர்தசியிலையும் இந்த மாதிரி நாட்கள்ல எவன் ஒருவன் குளிக்காமல் அன்னத்தை புஜிப்பானோ அவனுக்கு வரக்கூடிய பாபங்கள்லாம் எனக்கு வரும். தாஸ்யாமி கொடுக்காம இருக்கணும் அவனுக்கு வர பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். மித்ரபார்யாந்து யோகச்சேத் காமபான வசானுகா. நண்பனுடைய மனைவியினிடத்தில் எவன் ஒருவன் காமவசப்பட்டுக் கொண்டு செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். குரு பத்னியும் ராஜபத்னியும் ஏதுகச்சந்தி மோகிதாக. குரு பத்னி குருவினுடைய பத்னியினிடத்தில் எவன் ஒருவன் செல்கின்றானோ, அதே மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய பத்னியினிடத்தில் எவன் ஒருவன் செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். யோவை தாரத்வயா தாரத்வயம் கிருத்வா. எவன் ஒருவன் இரண்டு மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டு ஒரு மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு மனைவியுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். அனன்ய சரணாம் பாரியாம் எவ்வனேய பரித்தியஜேத். மற்றவாளை பார்க்காமல் பதிவிரத்தியா இருக்கக்கூடிய பெண்ணை எவன் ஒருவன் அவளை பாதி வாழ்க்கையில கழட்டி விடுவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள் எல்லாமே சந்தேகப்பட்டு கொண்டு முக்கியம்தான் பதிவிரத்தையா இருக்கக்கூடிய பெண்ணை அனாவசியமா அவன் மேல சந்தேகப்பட்டு பாதியிலேயே அவரிடத்திலிருந்து விலகுவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். ஒரு எவன் ஒருவனுக்கு தாகம் அதிகமா இருந்து நம்ம இடத்துல தண்ணின்னு வந்து கேட்டு அவனுக்கு நாம தண்ணி கொடுக்கலையோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பம்லாம் நமக்கு வரும், எனக்கு வரும். அதே மாதிரி எவன் ஒருவன் பிரம்ம வித்தியை நல்லா அத்தியனம் பண்ணிட்டு மதுபானத்தை சுராபானம் சோமபானம் மதுபானம் எல்லாத்தையும் சாட்டு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். வாசுதேவனே பராகதிகி அப்படின்னு நினைக்காமல், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், எவனொருவன் நம் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றானோ அவனை மதிக்காமல் யாரெல்லாம் இருக்காளோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் நமக்கு வரும் எனக்கு வரும். இப்படி பிரம்மராட்சசனிடத்திலே நம்பாடுவான் வீரமாக சபதம் பண்றான். அவனிடத்துல சபதம் பண்ணி அந்த சபதத்தின் மூலமாக நம்பாடுவான் பிரம்மராட்சசனிடத்துல தான் கூறிய வசனங்கள் உண்மை, நான் கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன் அப்படின்றத எடுத்து சொல்றான். அதே போல நம்பாடுவான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு, ரொம்ப முக்கியம் இதான், விசுவாசம் ஏற்படணும். யாரிடத்திலையும் அவிஸ்வாசத்தோடு இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு இருக்கணும். இதுதான் உண்மை. இதெல்லாம் அவ கூறிய வார்த்தைகள்ல விசுவாசம் ஏற்படணும். விசுவாசம் ஏற்பட்டு நம்பாடுவானே அனுப்பி வைக்கிறான் அந்த பிரம்மராட்சசன். நம்பாடுவான் ஓடி வரான், பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறான். வேகமா வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறான், வேகமா வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு திரும்ப வேகமாக, எவ்வளவு வேகமாக திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கு வந்தானோ அதை விட பல மடங்கு வேகமாக மீண்டும் அந்த பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போறான். நடுவுல ஒரு புருஷன் வரார். அந்த புருஷன் நம்பாடுவானை தடுக்கிறான். நான் பார்த்தேன், வேகமா கோவிலுக்கு போறேன், சமயோ மேக்ருதோ எத்ர பிரம்மராட்சச சந்நிதௌ, வேகமா போற வேகமா வர, ரொம்ப வேகமா போனேன் பெருமாளிடத்துல திருப்பள்ளி ஏச்சி பாடினேன், மீண்டும் பல மடங்கு வேகமாக செல்கிறாயே, எங்கு செல்கிறாய் அப்படின்னு அந்த புருஷன் கேட்கிறான். இந்த மாதிரி நடந்தது. நம்பாடுவான் சொல்றார், பிரம்மராட்சசன் இடம் தேடி செல்றேன், அது எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு தேடி போயின்னு இருக்கேன். இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இதுவரைக்கும் சத்தியம் தப்பி போனவன் கிடையாது, சத்தியத்தை மீறினவன் கிடையாது. நான் சத்தியத்தை மீறினாலும் என்னுடைய சுபாவம் சத்தியத்தை மீறாது. நான் எப்பவுமே சத்தியத்தை காப்பாற்றுவேன், உயிரை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுறது தான் என்னுடைய கடமை. ஆகையினால நம்பாடுவான், நான் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக பிரம்மராட்சசனிடத்தில் போறேன் அப்படின்னு சொன்னான். பிரம்மராட்சசன் இடத்திலே நீ சென்றால் உனக்கு ஆபத்து அப்படின்னு அந்த புருஷன் தடுக்கிறார். அப்படி புருஷன் தடுத்தும் என்ன பண்ற, அந்த புருஷன் இடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நம்பாடுவான் பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போறார். சாட்சாத் அந்த புருஷனாக வந்தவர் சாட்சாத் வராக பெருமாளே வரார், மகாவிஷ்ணுவே வரார். திருக்குறுங்குடி நம்பியே வந்து நம்பாடுவான் கொண்ட ஒரு சத்தியத்தை பரிசோதித்து பார்க்கிறார். உடனே இவர் வச்சனம் கிருத்வா, வச்சனம் கிருத்வா ஸ்வபாகஸ்யம். இப்போ நம்பாடுவான் பிரம்மராட்சச தேடி போற, பிரம்மராட்சச தேடி போய் சொல்றான், நான் வந்துட்டேன் என்ன பாரு அப்படின்றான். நம்பாடுவனிடத்துல அந்த பயங்கரமான ராட்சசன் வந்து பேசுறான். நான் பயங்கரமா பேசும்பொழுது அந்த விஷயத்தை உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சிதவிரதம். நம்பாடுவான் இடத்துல அந்த பிரம்மராட்சச சொல்ல ஆரம்பிக்கிற சில விஷயங்களை, நீ எவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்றது உன்னுடைய நடத்தையிலிருந்து தெரியறது. நீ சொன்னபடி வந்துட்ட, நீ எந்த பாடல் பாடச் சென்றாயோ அந்த பாடலுடைய பலனை எனக்கு கொடுத்துரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன். நான் உன்னை ஒன்றும் பண்ணல, நீ உன்னுடைய மனைவி குழந்தைகளோட போய் சந்தோஷமா இரு, நீ ஏதோ ஒரு பாடலை பாடினாயே அந்த பாடலுடைய பலனை எனக்கு கொடுன்னு இவன் சொல்றா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றார் நம்பாடுவான். நீ சொன்னபடி என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, பாடலுடைய பாடிய பலனை நான் தரமாட்டேன், நீ என்னுடைய உயிரை எடுத்துக்கோ. அப்போ நீ பாடிய பாடலுடைய பலனை முழுசா கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பாதி பலனியா கொடு, பாதி பலனை கொடுத்தாலும் அது நான் உன்னை விட்டுறேன், எனக்கு பாதி பலனே போறோம். நம்பாடுவான் உடனே சொல்றா பிரம்மராட்சசன் இடத்துல, நீ என்ன கேட்ட, என்னை சாகடித்து சாப்பிடுறேன்னு சொன்ன, உன்னுடைய பசியை போக்கினவனாக நான் இருக்கிறேன், ஆகையினால இருக்கிறதான் ஆசைப்படுறேன், ஆகையினால என்னுடைய பாடலுடைய பாடி பலனை கூட நான் தரத்துக்கு தயாரா இல்லை. அப்படி ஒரு யாமத்திலே பாடிய பாட்டின் பலனை தந்துவிட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்றேன், நீ போக மாட்டேன்றியே, எனக்கு கொடுத்தேன்னா நான் என்னுடைய பூர்வ ஜென்மத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அப்ப யாரு நீ அப்படின்னு கே. ராட்சச பிறவி எடுக்க நீ என்ன பாவம் பண்ண அப்படின்னு நம்பாடுவான் கேட்ட உடனே, அப்ப சொல்றார் ராட்சச பிறவி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிராமணன் தான், ஒரு நல்ல கோத்திரத்துல அவதரித்தவன், சோமசர்மன் அப்படின்றது என்னுடைய பேரு, நான் யாகம் பண்ணேன், யாகம் பண்ணால் அந்த யாகத்துல தப்பு நடந்து போச்சு, அந்த யாகத்தினுடைய நடந்த தோஷத்தின் காரணமாக நான் பிரம்மராட்சசனாக பிறந்து விட்டேன், இப்ப இந்த பாடலுடைய பலனை கொடுத்தாயானால் எனக்கு பிரம்மராட்சசன்ற இந்த ஜென்மம் மாறி போய் மீண்டும் அந்தனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டான். யாகதோஷம் காரணமாக நான் பிரம்மராட்சசனாக பிறந்தேன். அப்போ யாகதோஷம் காரணமாக ராட்சச பிறவியை அடைந்ததாக அவன் தெரிவித்தவுடன் அந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானை சரணமடைந்தான். விபீஷணனுக்கு எப்படி சரணம் அளித்தோமோ, அதாவது பெருமாள் சொல்றான் பிராட்டியின் இடத்துல, பிராட்டியே நாம் விபீஷணனுக்கு எப்படி சரணம் அளித்தோமோ, பிரம்மரக்ஷோவாச்சம் ஸ்ருத்வா சபாக சம்சிதவிரத பாடம் இது அப்ரவீத் வாக்கியம் பிரம்மராட்சச சோதிதம். எம்பெருமான் சொல்றான், நாம விபீஷணனுக்கு எப்படி சரணாகதி கொடுத்தோமோ அதை மாதிரி நம்பாடுவான் பிரம்மராட்சசனுக்கு சரணாகத்தியை கொடுத்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி இந்த கைசிகம் அப்படின்ற இந்த ராகத்துல எம்பெருமான் முன்னாடி இந்த ஸ்தோத்திரங்களை நான் சொன்னேன். இந்த கானத்தின் பலனாக நீ உன்னுடைய ராட்சச பிறவியை துறந்து மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு நம்பாடுவான் பிரம்மராட்சசன் அந்த சோமசர்மனிடத்திலே தெரிவிக்கின்றான். யத்து காயதி பக்தியாவை கைசிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. வராக பெருமாள் பூமி விராட்டியின் இடத்துல சொல்றார், யார் ஒருவன் பக்தியோட நம்ம முன்னாடி வந்து கைசிகம் அப்படின்ற இந்த ராகத்தில் இந்த பாடல்களை பாடுகின்றானோ அந்த பிரம்மராட்சசை கரையேற்றிய நம்பாடுவான் நம்மை அண்டியவர்களையும் அந்த நம்பாடுவான் கரையேற்றுவான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்றார். அது பின்னாடி பல விஷயங்கள் இந்த நம்பாடுவான் சரித்திரமாக சொல்லப்பட்டது. நமக்காக பாடுபவர்கள் யாரெல்லாம் இருக்காலோ அவளுக்கான பெரும் பலனை பெருமாள் எடுத்து சொல்றார். அப்படி இந்த வராக புராணத்துல பூமி வராக சம்வாதத்துல பூமி பிராட்டியினுடைய வராக சம்வாதத்துல கைசிக மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்ட தத்வாரிம்சத் அத்தியாயம் 48வது அத்தியாயத்தை இப்ப நாம வாசிச்சோம். இதுக்கு பட்டர் வராக புராண ஸ்லோகங்களுக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னால், நாம் என்னைக்குமே சத்தியத்தை மீறக்கூடாது, சத்தியம் மீறாமல் இருக்கணும், சத்திய வாக்க என்னைக்கும் நம்ம மீறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். யாரிடத்திலையும் நம்முடைய விஸ்வாச காத்தகனாக இருக்கக்கூடாது, யார் நம்மீது கொண்ட நம்பிக்கையை குலைப்பவனாகவும் நாம இருக்கக்கூடாது. சுய ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு பாபங்கள் மேல ஒரு பீதி இருக்கணும், பாபங்கள் இடத்துல ஒரு பீதி இருக்கணும், பாபம் பண்ணா நமக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். யாக யஜ்ஞாதிகள் பண்ணும் பொழுது அதுல தோஷங்கள் வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஒரு சிறந்த ரித்விகள் மூலமாக கற்றுக்கொள்ளணும். இவைகள்லாம் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இத நமக்கு தெரியப்படுத்துறார் இதுல வராக பெருமாள் பூமி பிராட்டியின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைசிக மகாத்மிய கதை ஸ்லோகமா வாசிக்கிறது வழக்கம் கோவில்கள்ல. நாளை காலத்தால மதுராந்தகத்துல கூட வாசிப்பா ஸ்லோகமா. இந்த 95 ஸ்லோகம் இருக்கு, இந்த ஸ்லோகத்தை அப்படியே வாசிச்சுட்டே போவான். இப்போ உபன்யாசங்கள் மூலமாக இதை கதையாகவும் சொல்ற வழக்கம் இருக்கு. அப்படி இதை கதையாகவும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகங்கள் நாளை காலத்தால யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் ஸ்லோகங்களாகவும் வாசிக்கலாம். ராத்திரி முழித்திருந்தும் இத ஸ்லோகங்களை வாசிக்கலாம், கதைகளை வாசிக்கலாம், இப்படியெல்லாம் வாசிக்கலாம். வேணும்னா அடியேன் அந்த PDF-ஐயும் அனுப்பி வைக்கிறேன், யாரால வாசிக்க முடியுமோ வாசிக்கலாம். இதோட இந்த உபன்யாசத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். வந்து கேட்டவா எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதைகளை தெரிவிச்சுக்கிறேன். யாரையும் அடியன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு நம்ம காலக்ஷேபம் கண்டிப்பா இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் காலக்ஷேபம் இருக்கும். ஸ்ரீமன்னோதன ரங்கநாதத்ராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோதன லக்ஷ்மணாரத்ராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச தந்திர சுதாலக்ஷ்யாத்மயோகாஞ்சிதம் ஸ்ரீமன்னோதன வாகதீசமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீச யோகீந்திர ஹயாசபரதேவினம் பிரமதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம்.